அழகுக்கு தாய் பொறுப்பு, அறிவுக்கு தமிழ் பொறுப்பு. உன் அழகுக்கு தாய் பொறுப்பு, அறிவுக்கு தமிழ் பொறுப்பு. நிறத்துக்கு மலர் பொறுப்பு, நெஞ்சுக்கு மலை பொறுப்பு. குரலுக்கு குயில் பொறுப்பு, குழந்தைக்கு நான் பொறுப்பு. நிற நிறத்துக்கு மலர் பொறுப்பு, நெஞ்சுக்கு மலை பொறுப்பு.